ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோநித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்தைதராணி த்ரிணாயமேணே அஸ்மத்குரோஹத்பகவதோஸ்ய தேஹைகசிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே. இன்னமுதம் ஊட்டுகேன் இங்கே வா பைங்கிளியே தென்னரங்கம் பாடவல்ல சீர்பெருமாள் பொன்னும் சிலைசேர் நுதலியர்வேல் சேரலர்கோன் எங்கள் குலசேகரன் என்றே கூறு. ஸ்ரீஹ்பதியான பகவான் திருவேங்கடமுடியானுடைய அந்த குலசேகராழ்வார் அனுபவித்தபடி பிரார்த்தித்தபடி அந்த கோனேரி செல்வத்து பாசுரம் அனுபவிச்சுண்டு வந்துட்டுருக்கோம். அதுல பாசுரங்கள்லாம் பத்தாம் பாசுரத்திலே என்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே அப்படின்னு பிரார்த்தித்து அதுக்கப்புறம் இந்த பாசுரங்களுக்கு பலஸ்ருதியை ஆழ்வார் நமக்கு அனுகிரகம் பண்ற. அந்த முதல் பாசுரத்திலிருந்து பார்த்துட்டு வந்தா கோனேரி வாழும் குறுகாய் பிறப்பேனேன்னு ஒரு குறுகாய் பிறக்கிறேன் அப்படின்னு சொல்லி, ஆனா அது பறந்து போயிடமே அப்படின்னா மீனாய் பிறக்கும், அந்த மீன் பறக்க முடியாது இருக்கும் அப்படின்னு, ஆனா குளம் வற்றி போயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெறுவேனாவேனேன்னு ஒரு கைங்கரிய பரர்களாக இருந்து அந்த பொன்வட்டில் பிடித்துண்டு பெருமாளுக்கு போய் கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியம் பிரம்மா ருத்ராதிகளே வந்து வைகுண்ட நீள்வாசல்ல நின்றுண்டு இருக்கும் பொழுது இவாள்லாம் போய் கைங்கரியம் அந்தரங்க கைங்கரியம் பண்ணக்கூடுமே, அப்பேற்பட்ட கைங்கரியத்தை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து, ஆனா அதுல கூட கர்வம் வந்துடுமோ அப்படின்னு அந்த ஆழ்வாருக்கு பரம பாகவதோத்தமர்கள் மேலே அப்பேற்பட்ட பக்தி இருக்கிறதுனால பாகவத அபச்சாரம் பண்ணக்கூடும் என்று, அதனால செண்பகமாய் நிற்கும் திருவுடையேனாவே ஒரு மரமாயிருந்துட்டு போகிறேன் செண்பக புஷ்பம் மலரும் அந்த புஷ்பத்தை பெருமாள் திருவடியிலே சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு, ஆனா அதை கூட ஒரு மனுஷர்கள் எடுத்து அவளுடைய அலங்காரத்துக்கு உபயோகப்படுத்திடுவாளோன்னு ஒரு தம்பகமாயிருப்பேன் எதுக்கும் உபயோகம் இல்லாம யாராலையும் பறிச்சு போட்டுக்க முடியாத ஒரு முள்ச்செடியாக இருப்பேன் வார்த்தையர் முள்ச்செடியுமே எடுத்து போட்டுருவாளே அப்படின்னா அப்ப என்ன ஆறுதுன்னா அண்ணனைய பொற்குவடாமனு ஒரு கல்லாக இருப்பேனே அப்படின்னு சொன்னேர். ஆனா அது மட்டும் போறல, அதை கல்ல கூட பேத்து எடுத்துருவாளே ஒரு கல் மலையாக இருந்தா கூட அப்படின்னா எப்பேற்பட்ட ஆயிரங்கால் மண்டபத்தையே எடுத்துட்டாங்கன்னா இதெல்லாம் என் மாத்திரம் அப்படின்னு காணாராய்ப்பாயும் கருத்துடையேனாவேனே அப்படின்னு ஒரு ஆறாக காட்டாராக இருந்தா அதை எதுவும் பேத்து எடுத்துட முடியாதுன்னா, ஆனா அந்த ஜலம் அந்த தீர்த்தம் வத்தி போகக்கூடும் இல்லையா கோட காலத்திலே, அப்ப கொஞ்ச நாள் தான் திருமல வாசம் கிடைக்கும் கொஞ்ச நாள் இருக்காதுன்னா கூட அந்த பிரிவை கூட எடுக்க மாட்டேன் அப்படின்னு நெறியாய் கிடக்கும்னு திருமலையிலேயே எப்பயுமே அந்த பரம பாகவதோத்தமர்கள் நடந்து செல்லும் அந்த வழியாக இருப்பேன், அந்த வழிகளே பல வழியாயிடுத்து புது வழி போட்டு இந்த வழியை வரவிடாம பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்னு படியாய் கிடந்துன் பவளவாய் காண்பேனேன்னு அந்த குலசேகர படியாக இருந்து பெருமாள் எல்லா பக்தர்களும் தன் மேலே போகும்படியாக அவளுடைய பாததூளி சம்பந்தமும் கிடைக்கும்படியாக அதே சமயத்தில் திருவேங்கடமுடியானுடைய பவள காண்பே அனுபவிக்கும்படியாக இருக்கக்கூடிய இது கேட்பேன் அப்படின்னா அதுக்கும் மேல தங்கத்தை பூசிடுவாளே அப்படின்னா அப்ப எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே அப்படின்னு எப்படியா இருந்தாலும் பெருமாள் என்ன உகந்து எப்படி வச்சுக்கிறாரோ அப்படி இருக்கட்டும், ஆனா திருமலையில் அந்த வாசம் இருக்கணும் அப்படின்றத ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஆச்சரியமாக அந்த குலசேகராழ்வார் பிரார்த்தித்துண்டே வரார். அதுல எல்லாத்திலையும் எப்பேற்பட்ட விஷயம் இந்த போக்யம் இந்த ஸ்வர்க்கம் இந்த பிரம்மலோகம் இதெல்லாம் அடி எனக்கு வேண்டாம், அதுல எனக்கு ஒரு ஆசை கூட இல்லை ஒரு ருச்சி கூட இல்லை ஒரு ராஜ்யத்து மேல இருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை ஒரு யானை மேல ஏறி ஒரு அரசாளனும் அப்படின்ற ஆசைகளெல்லாம் எனக்கு இல்லைன்னு தான் ராஜாவாக இருந்தாலும் எல்லாரும் ஆசைப்படக்கூடிய அந்த ராஜபதவியோ அந்த போக்யமோ, ஆனா அதை கையிலே இருந்து கூட அதையெல்லாம் ஒரு பொருட்டாக பறக்காமல் அந்த திருமலையிலே ஏதேனும் ஆவேனே அப்படின்னு அந்த குலசேகர ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணக்கூடியது இது வந்து ஒரு எப்பேற்பட்ட பாசுரமாக இருக்கும் எப்பேற்பட்ட அனுபவமாக இருக்கும். அந்த பாசுரத்தின்படியே நம்ம பார்த்தோம் ஆச்சாரியர்கள்லாம் எப்படி அதை நிலைநாட்டினா அப்படின்னு, ஸ்ரீ பாஷ்யக்காரர் எப்படி இப்படி இந்த இதுவாக இருந்து கைங்கரியம் பண்ணேர் அப்படின்னு பார்த்தோம், எப்படி அனந்தாழ்வார் எப்படி அந்த எறும்புகளை கூட திருப்பதியில எடுத்து விடமாட்டேன், அதெல்லாமே நித்தியசூரிகளாக இருக்கலாம் ஆச்சாரியர் ஆழ்வார்களாக இருக்கலாம், அந்த எறும்பை நம் மலையிலிருந்து பிரிக்கக்கூடாதுன்னு எப்படி அந்த பிரசாதத்தை எடுத்து திரும்பி திருமலையிலேயே வச்சுன்னு வந்தார் இந்த சரித்திரங்களெல்லாம் பார்த்தோம், அப்பேற்பட்ட ஆச்சரியமான இந்த பாசுரம். அப்ப இது என்னன்னா பிரத்யக்ஷமான பரமபதம் அப்படின்னு இந்த திருமலையே பிரத்யக்ஷமான பரமபதம். பெரிய பிரகாச சுவாமி வியாக்கியானத்திலே வைகுண்ட அணியில் வாசல் அப்படின்னு ஆழ்வார் சொல்றதுக்கு காரணமே என்னன்னா இதுதானே பிரத்யக்ஷ பரமபதம். அங்க வைகுண்டத்தை நேரடியா பார்க்க முடியுமா? லைவ் டெலிகாஸ்ட் அப்படின்னு நம்ம பாக்குறோம். எங்கேயோ நடக்கிற கிரிக்கெட்டை இங்க நம்ம ஆற்றிலிருந்து பார்க்க முடியும்னா, அப்ப அந்த எங்கேயோ இருக்கிற வைகுண்டத்தை எங்க நேரடியா பார்க்க முடியும்னா அந்த லைவ் டெலிகாஸ்ட் எதுனா அந்த திருமலை தானே. அப்பேற்பட்ட திருவேங்கடமுடியான் இந்த பாசுரங்கள், அந்த பாசுரங்கள் அந்த பிரார்த்தனையை பண்ணர் ஆழ்வார். அதும்படியே இருக்கிறவர்களுக்கு எப்பேற்பட்ட பலஸ்ருதி அப்படின்றத இந்த 11வது பாசுரத்தில் ஆழ்வார் நமக்கு அனுகிரகம் பண்றார். மன்னிய தன் சாரல் வடவேங்கடத்தான் தன் பொன்னியலும் சேவடிகள் காண்பன் புரிந்திரைஞ்சி கொன்னவிலும் கூர்வேல் குலசேகரன் சொன்ன பன்னிய நூல் தமிழ் வல்லார் பாங்காய பத்தர்களே அப்படின்னு. மன்னிய தன் சாரல் அப்படின்னு ஆச்சரியமான அந்த குளிர்ந்த பர்வத்தங்களோட இருக்கக்கூடிய அந்த வடவேங்கடத்தான் அப்படின்னு வடக்கு திருமலையிலே எழுந்தொழிக்கூடிய அந்த திருவேங்கடமுடையான் தன் பொன்னியலும் சேவடிகள் அப்படின்னு அவருடைய ஸ்லாக்கியமான பொன்னியலும் அப்படின்னு ஸ்லாக்கியமான சேவடிகள் அப்பேற்பட்ட திருவடிகளை சேவிக்கிறவர்கள் காண்பர், அதை சேவிக்கிறதுக்காக வரவர்கள் புரிந்து ஆசைப்பட்டு இறங்கி தலையாலே வணங்கி அந்த தன்னுடைய சிரசை வைத்து அவருடைய திருவடியிலே வணங்கி அப்பேற்பட்ட கொன்னவிலும் கூர்வேல் யார்னா கொன்னவிலும் ஆழ்வார் தன்னை பத்தி சொல்லுகிறார். பிரதிபக்ஷ நிரசனமே வியாபாரமாக உடைய கூர்வேல் அப்பேற்பட்ட கூர்மையோடே இருக்கிற அந்த கத்தியை உடையவர் குலசேகர ஆழ்வார். அவர் ராஜா இல்லையா, அவர் கையில் எப்பேற்பட்ட கத்தி இருக்குன்னா கொன்னவிலும் யாரெல்லாம் அந்த பாகவத அபச்சாரங்கள் பண்றாளோ, பெருமாளுக்கு வந்து விபரீதமாக அபச்சாரங்கள் பண்ண வராளோ பிரதிபக்ஷங்கள் இந்த பெருமாளை ஒத்துக்காதவர் அவளுக்கெல்லாம் அந்த ஆழ்வாருடைய அந்த கத்தியை பார்த்தாலே பயமாம். அதுக்காகவே அந்த கத்தியை ஏந்தின் இருக்கார். ராஜ்ய பதவி தன் ராஜ்யத்தை பெருசாக்கணும் அப்படின்றதுக்கு தானே எல்லாரும் யுத்தம் பண்ணுவா, இல்ல தன்னுடைய ராஜ்யத்தை காப்பாற்றணும்னு. இவர் தன்னுடைய ராஜ்யத்தையும் ரட்சிச்சுண்டு அதே சமயத்தில் இந்த சம்பிரதாயத்துக்கு விருத்தமாக யார் பண்ணாலும் பாகவத அபச்சாரம் யார் பண்ணாலும் அதை பொறுக்க முடியாம அந்த பக்கத்தில் அந்த ராஜா இருக்கேர் அவர் தண்டனை கொடுப்பேர் அப்படின்ற அந்த பயம். அப்பேற்பட்ட வேலை எப்பயுமே தன் கையில் உடையவர் கொன்னவிலும் கூர்வேல் அப்பேற்பட்ட குலசேகரன் சொன்ன அடியேன் குலசேகரன் சொன்ன அப்படின்னு குலசேகர பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடும் இந்த பாசுரங்கள். அந்த குலசேகரன் சொன்ன அவர் சொன்ன யாரெல்லாம் அந்த பெருமாளை வணங்கி இந்த பாசுரத்தை சொல்லி பன்னிய நூல் தமிழ் வல்லார் அப்படின்னு அப்ப பரம்பின இப்பேற்பட்ட தமிழ் நூலை இந்த பிரபந்தத்தை வல்லார் யார் வந்து நல்லா கட்டுண்டு அனுசந்தானம் பண்ணி பெருமாளுக்கு வந்து பெருமாளை பாடுறாளோ அவள்லாம் பாங்காய பத்தர்களே அப்படின்னு அந்த அவனுடைய திருவுள்ளம் உகக்கும்படியான பக்தர்களாவார்கள் அப்படின்றது இங்க சொல்றார். இதுதான் எப்பேற்பட்ட பலஸ்ருதி. எந்த எல்லா பலஸ்ருதியும் மோட்சத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சில பாசுரங்கள் இருக்கலாம். பெருமாளுடைய கைங்கரியத்து மேல ருச்சியை கொடுக்கக்கூடியது அப்படின்ற ஆச்சரியமான பாசுரங்கள் இருக்கு. ஆனா இது என்னன்னா பெருமாளே உகந்து பா இப்பேற்பட்ட பக்தன் அப்படின்னு சொல்லி அவரே உகக்கக்கூடியதான எப்பேற்பட்டவர்கள்னா ராமபிரானுக்கு ஹனுமான் போலே அப்படின்னு, கிருஷ்ணர்களுக்கு கோபிகை போலே அப்படின்னு, நரசிம்மருக்கு பிரஹ்லாதனை போலே அப்படின்னு பெரியவா அதுக்கு வியாக்கியானம் பண்ற. அப்படி திருவேங்கடமுடையானுக்கு குலசேகர ஆழ்வாரும் இந்த பாசுரத்தை பாடின நம்பலும் அப்ப பெருமாள் சொல்லுவேதாம் ஆகா எப்பேற்பட்ட பக்தன் வந்திருக்கான் பாத்தியா அப்படின்னு அவர் உகக்கும்படியான ஒரு பக்தராவார்கள் அப்படின்றது இந்த பாசுரங்களின் அப்படி கொண்டாடுறார் இல்லையா. அந்த திருமலையில ஏதாவது ஒரு எப்படி எப்பேற்பட்ட ராஜ்ய பதவியில இருக்கோம் நம்ம சாதாரணமா என்ன ஆகணும்னு நினைக்கிறோம், ஒரு நல்ல உத்தியோகம் வேணும், நல்ல உத்தியோகம் இருக்கணும்னு ஏதாவது பெரிய பதவி வேணும்ங்கிறான், நல்ல பதவி பெறும் பெரிய ராஜாவாக ஆகணும்னு நினைக்கிறான், ராஜாவாக இருக்கிற அவர் சொர்க்கத்தையே ஆளணும்னு நினைக்கிறேன், சொர்க்க பிரம்மலோகத்தையே ஆளணும்னு நினைக்கிறேன், இப்படிதானே ஆசை போயிட்டு இருக்கு. ஆனா அது அனைத்துமே கையில கொடுத்தா கூட இதெல்லாம் எனக்கு வேண்டாம், திருமலையில ஒரு கல்லாக இருக்க மாட்டேனா, இல்ல ஒரு குலசேகர படியாக இருக்க மாட்டேனா, ஒரு மீனாக இருக்க மாட்டேனான்னு அத்தனையும் வேண்டான்னு சொல்லி உதறி தள்ளி ஒருத்தர் கேட்கிறான்னா அப்ப அந்த ஆழ்வாருடைய பக்தி அந்த திருவேங்கடமுடையானுடைய பெருமையை புரிந்து அந்த திருவேங்கடமுடைய அந்த திருமலையை எப்படி அவர் எப்படி அனுசந்தானம் பண்ணியிருக்கணும், கதறி இருக்கணும் இல்லையா ஒரு ராஜா, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அப்பேற்பட்ட குலசேகர ஆழ்வார் நமக்கு சொல்றாரு. இதை யாருதான் சொல்றாலோ, தான் மட்டும் இல்ல யாரெல்லாம் அனுசந்திக்கிறாளோ இதை வல்லார்கள் எல்லாரும் பெருமாளுக்கு பெருமாள் உகக்கும்படியான பக்தர்களாவார்கள் எப்படி அப்படிங்கும்பொழுது இந்த ஹனுமான் கோபிகைகள் பிரஹ்லாதனை போலே அப்படின்ற உதாரணங்களை சொல்றேன். அப்பேற்பட்ட ஆச்சரியமான இந்த பாசுரம் இத்தினமுமே எல்லாரும் சொல்லக்கூடிய அனுசந்தானம் பண்ணக்கூடிய ரொம்ப சுலபமாக எளிமையான பாசுரங்கள். இதுல ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்ல, ஒரு 10 சந்த சொல்லணும்னு கூட அவசியம் இல்ல, ஒரு 2 வாட்டி கேட்டாலே நமக்கு வந்துடக்கூடிய அப்பேற்பட்ட இந்த பாசுரங்கள். இந்த பாசுரங்களை நம்ம தினமும் அனுசந்தானம் பண்ணணும். அதனால திருவேங்கட மலையிலே இப்படியாவது அந்த நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். நம்ம மனசு அந்த திருவடியிலே, பெருமாளுடைய திருவடியிலே இருக்குமே, அதுதானே பெரிய பாக்கியம். அப்புறம் பெருமாள் தான் நமக்கு கைங்கரியத்தை கொடுப்பேர். அப்படின்னு பெரிய பரகால சுவாமி வியாக்கியானம் பண்ணும்பொழுது நிகமத்தில் பலஸ்ருதி சொல்கிறார் அப்படின்னு, கடைசி பாசுரத்திலே பலஸ்ருதி சொல்கிறார் அப்படின்னு, மன்னிய தன்சாரல் அப்படின்னு, அதி மனோகர சீதல சுஸ்திர பிரத்யந்த அப்படின்னு, அப்பேற்பட்ட திருவேங்கடமலையிலே எழுந்தருளி இருக்கிற ஸ்ரீனிவாசனுடைய அப்படின்னு, ஸ்ரீனிவாசன்னே சொல்றார். திருவேங்கடமுடையான் என்றுதான் எல்லா இடத்திலையும் சொல்லிட்டு வந்தாலும் இந்த இடத்துல ஸ்ரீனிவாசன் அப்படின்னு, அந்த ஸ்ரீனிவாசன் அந்த திருமலை அப்படியே குளிர்ந்து ஆச்சரியமான பர்வதங்களோவே சீதளமாக ஆச்சரியமான அருவிகள் கொட்டின்றிருக்கு. அப்பேற்பட்ட திருமலையிலே எழுந்தருளின திருவேங்கடமுடையான் அப்படின்னு பொன்னியலும் சேவடிக்கு, அவனுடைய திருவடிக்கு காண்பதற்கு அப்படின்னு யாரெல்லாம் வராளோ, திருவடிகளை சேவிக்கத்தற்காக அப்படின்னு, திருவடிகளே சேவிக்கதற்காக அப்படின்னு அந்த ஏன் சொல்றார் அப்படின்னா, திருவடிகளே அவனுடைய திருவடிகளே உபாயம் உபேயம். பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னாலும் உபாயம் ஏன்னா பகவானிடையேதான் சரணாகதி பண்ணணும், அவனே உபாயம். சரணாகதி பண்ண பிறகு என்னன்னா அவனையே தான் கைங்கரியம் பண்ணி அனுபவிக்கணும், அதனால அவனே உபேயம் அப்படின்றதுனாலே இந்த இடத்துல இதை சொல்றேன் அப்படின்றது பெரிய பரகால சுவாமியுடைய வியாக்கியானம். அப்புறம் புரிந்திரைஞ்சி அப்படிங்கும் பொழுது அபினவேசத்தோட வணங்கி அப்படின்னு யாரெல்லாம் வணங்குறாளோ, கொள் நவிலும் கூர்வேல் குலசேகரன் சொன்ன அப்படின்னு, சத்ரு வதத்துக்கென்றே ஏற்பட்டதான சுதீக்ஷமான பேர்களுடைய அப்பேற்பட்ட அந்த கத்தியை ஏந்திக் கொண்டிருக்கிறோம் ஸ்ரீ குலசேகரன் அருளி செய்த அப்படின்னு அந்த அப்பேற்பட்ட தன்னை சொல்லிக்கிறார். அப்பேற்பட்ட அந்த கத்தியை யாரெல்லாம் இந்த சம்பிரதாயத்துக்கோ இந்த பாகவதர்களுக்கோ பெருமாளுக்கோ யாரெல்லாம் அபகாரம் பண்றாளோ சத்ருவாக வராளோ அவெல்லாம் பயப்படும்படியான ஒரு கூர்மையான இவ்வேளை தன் கையிலே ஏந்தி இருக்கக்கூடிய அந்த குலசேகராழ்வார் அருளி செய்த இந்த பாசுரங்களை அபியசித்தவர்களுக்கு என்றபடி பிரதிபாதிக்கப்பட்டதாய் திராவிட சாஸ்திர ரூபமான இந்த பாசுரத்தை அப்படின்னு இங்க வந்து நூல் தமிழ் வல்லார் அப்படின்னு சொல்றதுனால இந்த திராவிட பாசுரத்தை அதிகரிக்க வல்லார்கள் இப்பேற்பட்ட வல்லவர்களாக இந்த பாசுரத்தை சொல்பவர்கள் அவர்கள் பாங்காய் அப்படின்னு பாங்காய பத்தர்களே அப்படின்னு எம்பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு உகப்பாக பக்தர்களாக இருப்பார் என்று பொருள் அப்படின்னு. பெருமாளுடைய கைங்கரியத்துக்கு அப்பேற்பட்ட பக்தன் பல பக்தர்கள் இருக்கலாம், ஆனா இவனு போல ஒரு பக்தன் அப்படின்னு பெருமாளே சொல்லும்படியாக பாங்கா அப்படியே சந்தோஷம் படும்படியாக பவளவாய் காண்பேனே அப்படின்னு சொல்லும்போது இவர் இந்த கைங்கரியத்தை பார்த்து அவர் வந்து சந்தோஷப்படணும் அப்படின்னு தானே சொல்றேன். அப்படி சந்தோஷம்படியாக இருப்பார்கள், அப்பேற்பட்ட அந்த பெருமையை பெறுவார்கள் பக்தர்கள். அதை விட என்ன பக்தன்னு சொல்றதே பெருமை, அதுவும் பகவான் உகந்தேர் அப்படின்னு எல்லாம் பக்தர்கள்னாலே பெருமாள் உகந்தது தான், அப்படி உகந்தேர் அப்படின்னு சொல்றது இன்னும் எப்பேற்பட்ட பெருமையாக இருக்கும். இப்பேற்பட்ட பலஸ்ருதியை அந்த பாசுரத்திலே நமக்கு ஆழ்வார் அனுகிரகம் பண்றேன்னா, அப்ப இந்த பாசுரத்தை நம்ம எல்லாம் எப்படி தினமும் சொல்லக்கூடிய ஒரு ஆச்சரியமான பாசுரங்களாக நமக்கு அமைந்தது. அப்படி இந்த 30 நாளும் புரட்டாசி மாதம் தினந்தோறும் தேசிகா மூலமாக அடியேனுக்கு நியமித்த இந்த கைங்கரியத்தை திருவேங்கடமுடியானே நமக்கு பக்கத்தில் இருந்து, ஏன்னா பயம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அப்பேற்பட்ட பெரிய விஷயங்கள் ஆழ்வார்கள் அருளி செய்தத ஒரு சாதாரணமானவன் எப்படி சொல்ல முடியும், ஆனா பெருமாளே இருந்து பக்கத்துல இருந்து ஒரு அம்மா வந்து எப்படி ஸ்லேட்டில் வந்து கையை பலப்பம் பிடிச்சிண்டு அஇன்னு எழுதுவேரோ, பெருமாள் ஹிருதயத்திலே இருந்து வீணா விசேஷம் இவ வெங்கட சைலநாத்தகான்னு சுவாமி தேசிகன் தயாசதகத்துல சொன்னா போலே இந்த வீணையை வாசியவன் அந்த திருவேங்கடமுடியான் அப்படின்னு அந்த திருவேங்கடமுடியான் நமக்கு நடத்தி கொடுத்தார். அந்த பாசுரமும் அமைந்ததும் பார்க்கணும், அது வந்து இது இப்படிதான் சொல்லணும், இந்த பாசுரம் முதல்ல சொல்லணும், கடைசியா குலசேகராழ்வார் சொல்லணும் அப்படின்னா இல்ல, அது அப்படிதான் அவ நியமித்தான். அப்படி சொல்லும்படியதுதான் அடி எனக்கு தோணுது. முதல்ல இல்லன்னா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசை ருச்சியாக உண்டாக்கும் ஒழிவில் காலமெல்லாம் பாசுரம். அந்த பாசுரத்திலே என்னன்னா, சென்று சேர் திருவேங்கட மாமலை அப்படின்னு பரம் சென்று சேர் திருவேங்கட மாமலை, அவனே போய் சேர்ந்த அந்த திருவேங்கடமலை, அந்த திருவேங்கடமலையே பிராபியம் என்று பகவானே போய் நின்று அப்ப நம்மெல்லாம் போய் சேரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட பாசுரத்திலே அங்க வந்து நம்மாழ்வார் நம்மளை எல்லாரும் திருமலை அடிவாரத்திலே போய் சேர்த்தார். அந்த திருமலைக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஆழ்வார் அதையும் நமக்கு அனுசந்தானம் பண்ணி நமக்கு காற்றேர் அனுஷ்டானம் பண்ணி காற்றேர் திருவேங்கடமுடியான சேவிச்ச உடனே என்னன்னா அகலகில்லேன் இதையும் என்று அப்படின்னு தாயாரை பிரியாத ஒரு காலம் இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட பெருமாளுக்கு தாயாரும் பெருமாளுமாக சேர்ந்து அங்கு சரணாகதி உன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்றது. அப்ப இங்க குலசேகர ஆழ்வார் உன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே பெருமாள் சொல்லிட்டே ஆகா ஆச்சரியம் உம்முடைய சரணாகதியை ஏத்துண்டாச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா தேகாவசானே முக்தி சாத் அப்படின்னு தேகம் இந்த பிராணம் போகும்போது வைகுண்டத்தை பகவான் கொடுக்கத்தான் போறான் அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்புறம் என்ன அப்படின்னா அப்ப குலசேகர ஆழ்வார் சொல்றாரு அது இருக்கட்டும் நீர் வைகுண்டத்தை கொடுக்கத்தான் போறார் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இன்னிக்கே அப்படின்னு அந்த முக்தானுபூதி மிகதாசியத்தை மேமுக்குந்தகான்னு இங்க கைங்கரியத்தை கொடுக்கணும். எப்படின்னா இந்த மலையில எப்படியாவது நான் இருந்துட்டு போறேன் ஒரு சேத்தனன் அச்சேத்தனாகவோ அச்சேத்தன ஒரு மரமாகவோ எப்படியோ ஸ்தாவர ஜங்கமாகவோ எப்படியோ இருந்து இந்த திருமலையிலே உன்னடி உன் திருவடியை சேவிச்சுட்டு இருக்கணும் உன் பவளவாயை சேவிச்சுட்டு இருக்கணும் அது எங்களுக்கு போரும். இல்ல பரம பாகவதோத்தமர்கள் வந்தா அவளுக்கு ஒரு கைங்கரிய பிரயோஜனமாக இருக்கணும் ஆனா இந்த திருமலையிலே ஏதேனும் ஆவேனே அப்படின்றா போலே அந்த பிரார்த்தனையை பண்ணிட்டு வரார். அப்ப வந்து தேகாவசானே முக்தி சாத்துனா இப்பயும் அந்த கைங்கரியத்தை அந்த திருமலையில இருக்கணும். அதுக்கப்புறம் ஒருவேளை மோட்சமே கிடைச்சா கூட அந்த நித்தியசூரிகள் போலே திருமலையிலே வந்து கைங்கரியம் பண்ணக்கூடியதான அந்த அப்பேற்பட்ட கைங்கரியம் தான் வேண்டும் அப்படின்னு அந்த திருமலை அப்பேற்பட்ட திருமலை அப்படின்னு. ஏன்னா இங்கதான் பகவானுடைய சௌலபியத்தை பார்க்க முடியும் பகவானுடைய சௌசீல்யத்தை பார்க்க முடியும். வைகுண்டத்திலேயோ எல்லாரும் சர்வஜ்ஞர்கள் ஆனா இங்க இப்பேற்பட்ட பாவங்கள் பண்ணாலும் பகவான் பரம கிருபையோட அனுகிரகத்தோட எல்லாரையும் திருத்தி பணிகொள்வான் அப்படின்றா போல சின்ன சின்ன தண்டனையை கொடுத்து தண்டனை அந்த தண்டனையும் எதுக்கு அப்படின்னா அம்மா நம்மளை அடிச்சு திருத்துறா போலே தானே அப்படி இருந்து நம்மளை திருத்தி அவன் பணிகொள்றான் அவனே நமக்கு அந்த அனுகிரகத்தை பண்றான் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தையும் உண்டாக்குறான். அப்புறம் அவனே நமக்கு அந்த சரணாகதி மார்க்கத்தையும் காட்டி கொடுக்கிறான். அதுக்கப்புறம் சரணாகதி பண்ணவுன்னு அவனே உபாயமாக இருந்தும் உபேயமாகவும் அவனே இருக்கிறான் அவனே பிராபியம் அப்படின்றதும் அவன் திருவடிகளிலே கைங்கரியம் பண்றதே அப்படின்னு இந்த 30 பாசுரம் அதே போல நமக்கு அமைஞ்சது. அதுக்கு காரணம் சாட்சாத் பகவான் தான். எப்பயுமே உற்சவங்கள் அப்படின்னு பண்ணா 10 நாள் உற்சவத்துக்கு அப்புறம் 3 நாள் விடாயர்த்தின்னு பண்ணுவா. அந்த உற்சவத்துல வெளியிலேருந்து எல்லா ஊர்கள்லேருந்தும் ஜனங்கள் வருவா. பெருமாள் வந்து அந்த ஊர் பக்தர்கள் இருப்பா இல்லையா அவளுக்கு எல்லாமே வந்து வரவாளெல்லாம் கவனிக்கணும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும் அலங்காரம் பண்ணணும் பந்தல் போடணும் என்னென்னவோ பெரிய கைங்கரியங்கள்லாம் இருக்கும். நம்ம பாத்துல ஒரு கல்யாணம் அப்படின்னா கூட அப்பா அம்மா பசங்க எல்லாரும் இருப்போம் பக்கத்துல ஒன்னாதான் இருப்போம் ஆனாலும் அவாவாளுக்கு ஒரு வேலை இருக்கும் அந்த 10 நாள் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்க முடியாது. அந்த கல்யாணம் எல்லாம் ஆனவனே தனியா எப்படி நம்ம உட்காந்து பேசுவோமோ அந்த மாதிரி விடாயிரத்தின்னு ஒரு 3 நாள் உற்சவத்தை கொண்டாடுவா. அப்ப வந்து பெருமாள் வந்து அங்க ஏகாந்த திருமஞ்சனம் நடக்கும் பிரசாதம் எல்லாம் அம்சை பண்ணி திருப்பி 3 நாள் திருமாட வீதிகளில் எள்ளி அங்க இருக்கிற பக்தர்கள் அந்த ஊர்ல இருக்கிறவாள் எல்லாரையும் விசாரிச்சுட்டு வருவார். அந்த உற்சவம் முடிஞ்சு அவள்லாம் அந்த விடாயத்தி உற்சவத்தை பண்ணுவா. அந்த மாதிரி அற்புதமா இந்த புரட்டாசி மாதம் 30 நாள் ஆச்சரியமான உற்சவம் அப்படி போலே நம்ம தினந்தோறும் தேசிகால இந்த கைங்கரியமாக நமக்கு நடந்தாலும் அது புரட்டாசியோட தனியா இன்னும் 3 நாள் எக்ஸ்ட்ராவா வந்தது காரணமும் பெருமாளே நமக்கு அனுகிரகித்தேர் இது ஒரு விடாயர்த்தியாக ஆச்சரியமா இந்த உற்சவம் 3 நாளாக நடந்தது. 3 பலஸ்ருதி இல்லையா 30 பாசுரங்கள் 3 பாசுரம் கடைசியில பலஸ்ருதி அதனால 33 நாள் அப்படின்னு விடாயத்தி உற்சவத்தோட சேர்த்து இந்த உற்சவத்தை கொண்டாடினா போலே ஆச்சரியமா பெருமாள் நமக்கு அனுகிரகித்து கொடுத்தார். இந்த பாசுரங்கள் நமக்கு என்ன நம்மாழ்வார் அருளி செய்த அந்த 2 தசகமும் குலசேகர ஆழ்வாருடைய 1 தசகமும் நம்ம வந்து பூர்த்தியாக பார்த்துட்டு வந்தோம். அப்பேற்பட்ட பாசுரங்கள் அதுவும் ஆச்சாரியர்களோட வியாக்கியானத்தோட அந்த வியாக்கியானத்தில் நிறைய சுவாமி தேசிகனுடைய தயாசதக ஸ்தோத்திரங்களும் அதுக்கப்புறம் திருக்குறிகை பிரான் பிள்ளானுடைய வியாக்கியானம் முதல் 2 தசகத்துக்கு பூர்த்தியாக நம்ம பார்த்துன்னு வந்தோம். திருக்குறுகை பிரான் பிள்ளான் சாக்ஷாத் திருமலை நம்பிகள் அந்த திருமலை நம்பிகள் திருமலையிலே கைங்கரியம் பண்ணவர் ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் திருமலை அப்படின்னு இன்னைக்கு கூட ரெக்கார்டில் இருக்கு. அந்த தீர்த்த கைங்கரியம் பண்ணுவார். அந்த தீர்த்த கைங்கரியம் பண்ணும்பொழுது ஒரு குழந்தையாக இருந்து பக்கத்திலேயே அவ அப்பா கிட்ட கதைகளெல்லாம் கேட்டுண்டு போனவர் சுவாமி திருக்குறுகை பிரான் பிள்ளான். அந்த திருவேங்கடமுடியானாலேயே வளர்த்த குழந்தை அவர். அவர்தான் பாஷ்யக்காரரே அவரை நியமிக்கிறார், திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ணணும் அப்படின்னு பகவத் விஷயம் அப்படின்னு. ஏன்னா அவருக்கு அப்படி திருவாய்மொழியில அப்பேற்பட்ட அனுபவங்கள் உண்டு. ஒரு பாசுரத்தில் அதுக்கு அபிநயம் பண்ணிருந்தாராம் பாஷ்யக்காரர். கோவிலில் வந்து அரையர் சேவை நடக்கும், அது முடிஞ்சு அவர் அபிநயம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அபிநயத்தை பார்த்தே இது திருமாலிரஞ்சோலை பாசுரமோ அப்படின்னு சொன்னாராம். எல்லாருக்குமே ஒரு இது, ஏன்னா ஒரு பாசுரத்தை சொல்லி அதுக்கு அபிநயத்தை பண்ண முடியும், அபிநயத்தை பார்த்தே இது இந்த பாசுரமானு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னா அப்போ அவருக்கு திருவாய்மொழியில எப்பேற்பட்ட அனுபவங்கள் இருக்கும், அதனால இவர்தான் இதுக்கு சரியான இதுன்னு திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் சாட்சாத் திருக்குறிகை பிரான் பிள்ளானியே அவர் பண்ண சொல்றார். அந்த பாஷ்யக்காரருடைய அனுகிரகத்தை பெற்று அவர் பண்ணி திருவாராயிரப்படின்னு பாஷ்யக்காரருக்கு சமர்ப்பிக்கும் பொழுது அதுக்கு திருவாராயிரப்படின்னு ஸ்ரீ பாஷ்யக்காரரே அதுக்கு திருநாமத்தை இட்டு சந்தோஷப்பட்டு உகந்து இவர்தான் என்னுடைய ஞானபுத்திரன் அப்படின்னு சொல்லி, இதை எல்லாரும் அப்படி உபய வேதாந்த ஸ்ரீபாஷ்யத்தை எப்படி காலக்ஷேபமாக எல்லாரும் ஏத்துக்கிறாரோ அதுக்கு சமமாக இந்த திருவாராயிரப்படியும் எல்லாம் சொல்லணும் அப்படின்னு உபய வேதாந்தம் தமிழிலே செய்த இந்த வேதாந்த விஷயமாக இருக்கிற இந்த கிரந்தத்தையும் காலக்ஷேப கிரந்தமாக ஸ்ரீ பாஷ்யக்காரர் ஏற்றுக்கணும் அப்படின்னு தன் சிஷ்யர்களுக்கு சொல்லி உபயவேதாந்த சிம்ஹாசனாதிபதியாக திருக்குறுகை பிரான் பிள்ளானை ஆஸ்தானத்தில் ஏற்றினர். அப்பேற்பட்ட அந்த திருவாராயிரப்படியிலையும் சில பாசுரங்களை நம்ம அனுபவித்து வந்தோம். அதுக்கப்புறம் திருவாராயிரப்படிக்கு வியாக்கியானமாக சாக்ஷாத் சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். சாக்ஷாத் சுவாமி யாருன்னா அவரும் சித்திர திருவாதிரையிலே அவதரித்தவர். மேல்கோட்டையில சித்திர திருவாதிரையிலே ஸ்ரீ பாஷ்யக்காரருக்கு புறப்பாடு உண்டு, அந்த புறப்பாடு சமயத்திலே அவர் பிறந்தேறாம், அதனால அவருக்கு சாக்ஷாத் சுவாமி அப்படின்னு சாக்ஷாத் ராமானுஜரே அபராவதாரம் என்றே அவருக்கு திருநாமம். அப்பேற்பட்ட பரம பக்தியோட இருக்கிறவர், அந்த ராமானுஜர் பக்கத்திலேயே மேல்கோட்டையில் இருந்தவர். கொஞ்ச நாள் ஸ்ரீரங்கத்துக்கு வரும்பொழுது ஸ்ரீரங்கத்தில் அவருடைய ஆச்சாரியனும் ரங்கநாதன் அப்படின்னு திருநாமம், அந்த ரங்கநாதனுமே அவர் வந்து நியமிச்சாராம் திருவாராயிரப்படிக்கு ஒரு ஆச்சரியமான வியாக்கியானமும் பிரதிபதார்த்தமும் பண்ணணும் அப்படின்னு. அதை கைங்கரியமாக எடுத்து திருவாராயிரப்படிக்கு ஒரு ஒரு பிரதி பதார்த்தமும் பண்ணி வியாக்கியானங்கள் பண்ணி சுவாமி தேசிகனுடைய திரவிடோபனிஷத் சாரத்துக்கும் வியாக்கியானங்கள் பண்ணி நமக்கு அருளி செய்தார். அதிலிருந்தும் சில இதுவும் பார்த்தோம். அவர் அதுல வந்து பெரியவாச்சான் பிள்ளை சுவாமி பண்ண வியாக்கியானங்கள் எல்லாமும் எடுத்துட்டு அதுக்கு மேல இவர் வந்து அதை விஸ்தாரமாக பண்றார் சில இடத்துல எல்லாம் ஆச்சரியமாக. அதே போல சுவாமி தேசிகனும் அந்த திருக்குறுகை பிரான் பிள்ளானுடைய திருவுள்ளம் எப்படியோ அந்த சம்பிரதாயத்தை இந்த வியாக்கியானங்களிலே ரொம்ப ஆச்சரியமாக நிலைநாட்டினர். அவர் பல கிரந்தங்கள் பண்ணியிருக்கார். இந்த திருவாராயிரப்படி மட்டும் இல்லாம சாக்ஷாத் சுவாமி வந்து நியாசவித்யா தர்ப்பணம் அப்படின்னு சரணாகதி காட்டக்கூடிய அப்பேற்பட்ட ஆச்சரியமான கிரந்தமாகவும், சுவாமி தேசிகன் தாயாரை ஸ்ரீ அந்த தாயாரை எப்படியெல்லாம் பிரார்த்தனை பண்ணி நம்ம சம்பிரதாயத்தை தாயாரும் பெருமாளுமாகவே பரபிரம்மம்னு நிலைநாட்டினேரோ அதுக்கு மாதிரி ஸ்ரீ தத்துவ சித்தாஞ்சனமும் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அப்புறம் ரகசத்திரிய சாரத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அந்த ரகசத்திரிய சார வியாக்கியானம் அவரால் பூர்த்தி பண்ண முடியல, அந்த சமயத்தில் அவர் பரமபதம் அடைஞ்சிட்டார். அதுக்கப்புறம் அவருடைய சிஷ்யர் அப்படின்னு திருக்குழந்தை தேசிகன், சுவாமி திருக்குழந்தை தேசிகன் அப்படின்றவர் அந்த முனித்திரிய சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணவர், அந்த ஆண்டவன் ஆசிரமத்தில் இதுல இருக்கிறது இல்லையா, அப்பேற்பட்ட அந்த திருக்குழந்தை தேசிகன். இவர் வந்து அப்பர தேசிகன் அப்படின்னு சொல்லுவா, இவருடைய ஆச்சாரியரான சாக்ஷாத் சுவாமி அப்பர ராமானுஜர் அப்படின்னு. அந்த ரகசத்திரிய சாரத்தினுடைய வியாக்கியானத்தை அவர் பூர்த்தி பண்ணார். ஆச்சாரியர் பாதியில அந்த பரமபதம் அடைஞ்சிட்டே இல்லையா, கடைசியில கொஞ்சம் அந்த விஷயத்தை இவர் பூர்த்தி பண்ணார் அப்படின்னு. அப்பேற்பட்ட ஆச்சரியமான ஆச்சாரியர்கள் அவளுடைய அந்த சாக்ஷாத் சுவாமியுடைய சில கொஞ்சம் அடியனால் என் மந்தமதிக்கு எட்டின அளவுக்கு அது அடியினால் அந்த அனுகிரகம் பெருமாளாலே அனுகிரகத்தினாலே அது சொல்ல முடிஞ்சது. அதுக்கப்புறம் சாக்ஷாத் பெரிய பரகால சுவாமி அப்படின்னு 21ஆம் பட்டம் மகா பரகால சுவாமி என்ற திருநாமம், பிரம்மதந்திர ஸ்வதந்திர ஜீயர் அப்படின்றது தான் அந்த மட்டத்துக்கும் அந்த சுவாமி முதல் சுவாமிக்கு அதுதான் திருநாமம். சுவாமி தேசிகனாலே நியமனம் பட்டம் பண்ண பரகால மட்டம், அந்த சுவாமி தேசிகனே அவருடைய காலத்தில் பிரம்மதந்திர சுவாமியினுடைய வாதங்கள் பார்த்து அவரை ஜெயிச்சு அந்த ராமானுஜ சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்றதை பார்த்து பரியாய பாஷ்யக்காரர் அப்படின்ற திருநாமத்தை கொடுக்கிறார். இவரும் அபர பாஷ்யக்காரர் அப்படின்னு. அது இல்லாம பரகாலன் அப்படின்னு சொல்றார். பரகாலன் அப்படின்னா இந்த சம்பிரதாயத்தை எதிர்த்து வரவர்களை வென்றவர், அந்த அப்பேற்பட்ட பரகாலன் அப்படின்றது யாருக்குன்னா கலியன் திருமங்கையாழ்வாருடைய திருநாமம், அந்த திருநாமத்தையும் கொடுக்கிறேன். ஆனா பிரம்மதந்திர ஸ்வதந்திர மட்டம் அப்படின்னே தான் சுவாமி தேசிகனாலே பேரிட்டப்படுறது. இந்த பெரிய பரகால சுவாமி 4000 திவ்ய பிரபந்தத்துக்கும் வியாக்கியானம் பண்றார். பெரியோர்கள் பண்ண அதே பாதையே எடுத்து அந்த அதே அவளுடைய திருவுள்ளம்படியே, சுவாமி தேசிகன் திருவுள்ளம்படியே, திருக்குறுகை பிரான் சாட்சா இவாளுடைய திருவுள்ளம்படியே எடுத்து இந்த வியாக்கியானங்கள் அவர் பண்ற. அப்போ அந்த சந்தோஷத்தில் 4000 திவ்ய பிரபந்தம் பூர்த்தி பண்ண உடனே சாட்சாத் கலியனே அவருடைய கனவுல பிரத்யட்சமாய் அந்த பரகாலன் அப்படின்ற அந்த திருநாமத்தையும் சேர்த்துக்கணும் அப்படின்னு அவருக்கு பரகாலன் அப்படின்னு சூட்டு, அதனால அவர் பேர் பெரிய பரகால சுவாமி என்று திருநாமம் நம்ம சம்பிரதாயத்தில் கூப்பிடுறது. அவர் அதுக்கப்புறம்தான் அந்த மட்டத்துக்கு பிரம்மதந்திர ஸ்வதந்திர பரகால மட்டம் அப்படின்னு சேர்த்து அந்த திருமங்கையாழ்வார் அனுகிரகத்தினாலே அப்படி கொடுத்தா. அதுலேருந்தான் பிரம்மதந்திர சுதந்திர பரகால மட்டம் அப்படின்னு சொல்லி அது முழுசா சொல்லாத சில பேர் பரகால மட்டம் அப்படின்னு சொல்றதாக விவகாரத்திலே வந்தது. அப்பேற்பட்ட பெரிய பரகால சுவாமியுடைய முதல் 2 தசகத்துக்கு வியாக்கியானமும் நம்மாழ்வார் ரெண்டு பாசுரத்துக்கும் நம்ம வந்து சாக்ஷாத் சுவாமி திருக்குறுகை பிரான் பிள்ளானுடைய வியாக்கியானமும் பார்த்துன்னு வந்தோம். அதே போல குலசேகராழ்வார் தசகத்துக்கு பெரிய பரகால சுவாமி வியாக்கியானத்தையே பூர்த்தியாக நம்ம பார்த்துன்னு வந்தோம். அப்பேற்பட்ட ஆச்சாரியர்கள் நமக்கு கொடுத்த இப்பேற்பட்ட சொத்து இதுதான், இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ அப்படின்னா அந்த ஆழ்வார்களுடைய திருவுள்ளத்தை நமக்கு இந்த வியாக்கியானங்களாக எடுத்து கொடுத்துருக்கா, அது அடியனுடைய பெரிய பாக்கியம். அதுல ஏதோ அடியனால் முடிந்தது சொல்ல முடிந்ததுன்னா அது திருவேங்கடமுடியானுடைய அனுகிரகமே. அப்படி பெருமாள் நமக்கு கட்டாட்சம் பண்ணியிருக்கார். அதனால இதுல அடியேன் நான் தெரிஞ்சின்றது சொன்னேன் அப்படின்றதுலாம் எதுவுமே இல்லை. ஏன்னா ராமாயணம் தெரியாதவர்கள் இருப்பாளா, அது மாதிரி திருவேங்கடமுடியானவருடைய பெருமையை தெரியாதவர்கள் இந்த பாசுரத்தை தெரியாதவர் இருக்க மாட்டா. ஆனா அந்த எல்லாரும் கேட்டா அப்படின்னா ஒரு குழந்தை சொல்றத கேட்டு அது கூடியிருந்து குளிர்ந்தேனோ ரொம்பவாய் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து பகவானை கொண்டாடணும் ஸ்துதிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடைய பெரியோர்கள் எல்லாம் கேட்டு அவளுடைய ஆசீர்வாதமும் அடியேனுக்கு கிடைக்க வேண்டும் என்று. இதை வந்து மகாபாரதத்தில் இருக்கும்பொழுது ஹனுமார் வயசான காலம் இல்லையா, அவர் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பீமன் வந்து தாண்டி போனான் அப்படின்ற ஒரு சரித்திரம் வரும். அப்ப இவர் வந்து இந்த ஹனுமாருடைய வாழை தூக்க முடியல. அப்ப அவர் நிறைய கதை சொல்றார். அவர் ஏதோ ஒரு இப்படி ஹனுமார் போல ஒருத்தர் இருக்கேன்னா ஹனுமாரா அது யாருன்னு கேட்டார். அவர் ஒரு குரங்கு, இவர் அவர் ஹனுமாரு தெரியாத ஒரு வானர ஜாத்தியில ஒருத்தரா, அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமானா, எப்பேற்பட்டவர்னு இவர் கேட்கிறார். அவர் ராமாயணத்தை பூர்த்தியா சொல்லிட்டு வருவார். அந்த ராமாயணத்தை கேட்டு அவர் ஆனந்த பாஷ்பம் விட்டு கையை தட்டி ஆஹா ராமர் இப்படி பண்ணாரா, சீதாதேவி இப்படி பண்ணாலா, ஆஹா ஆஹா அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் ஏதோ புதுசா கேட்கிற மாதிரி குதிச்சு குதிச்சு சந்தோஷப்பட்டு மேலும் சொல்லு மேலும் சொல்லுன்னு கேட்டுட்டு வந்தேராம். அப்ப பீமன் எல்லாத்தையும் புரிஞ்சு ஒரு வானர ஜாதியிலே இருந்து ஹனுமாரு தெரியாம இருக்கியப்பா நீர் யார் அப்படின்னு கேட்டவுடனே இத்தனை நீ ராமாயணம் சொன்னியப்பா அதுல இருக்கிற அந்த ஹனுமான் தான் நான் அப்படின்னு சொன்ன உடனே பீமன் அப்படியே கையை குப்பித்து காலில் விழுந்தானாம். அப்ப இப்ப எல்லாம் நீர் கேட்கும் போது ஏதோ புதுசா கேட்கிற மாதிரியே ராமாயணத்தை கேட்கிறே அப்படின்னா அந்த ராமானுபவம், அந்த சின்ன குழந்தை யாரு சொன்னாலும் ராமனுடைய சரித்திரத்தை கேட்கணும் அப்படின்னே ஹனுமார் இன்னமும் அந்த சிரஞ்சீவியாக இருக்கேரோ. அப்படி பெரியோர்கள் அடியேன் சொன்னதுன்றது புது விஷயம் கிடையாது. திருவேங்கடமுடியானுடைய பெருமையை நம்மளால சொல்ல முடியுமா? ஒரு சூரியனுக்கு நம்ம ஒரு டார்ச் லைட் போட்டு காட்டி பார் வெளிச்சத்தை அப்படின்னு சொல்றா போலதான் அந்த திருவேங்க. ஆனா பெரியோர்கள் கேட்டாலேன்னா அது வந்து அந்த பெருமாளை பத்தி யாரு சொன்னாலும் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு இதோடே வந்து ஆசீர்வாதம் பண்ணதுக்கும் தினந்தோறும் தேசிகால நம்ம இன்பேற்பட்ட கைங்கரியத்தை கொடுத்து அந்த தினமும் அந்த வீடியோவை எடிட் பண்ண அந்த ஸ்ரீவத்சன் சுவாமி எல்லாருக்கும் அவா எல்லாருக்கும் அடியனுடைய தன்யவாதங்கள். இந்த பரம பாகவதோத்தமர்கள் எல்லாருக்கும் அடியனுடைய தன்யவாதங்கள். அப்படி ஆச்சரியமாக இந்த 33 நாள் அந்த புரட்டாசி மாதம் ஆச்சரியமான இந்த கைங்கரியத்தை பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணியர். இதுல என்ன அப்படின்னா பெருமாளை பத்தி சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட தைரியம் இருக்கான்னா ஒருத்தன் பரீட்சைக்கு போறானா என்ன தைரியம் அப்படின்னா தன் எல்லாம் நல்லா படிச்சு அது பெருமாள் கிருப்பையோட ஒருத்தன் போறான். நல்லா படித்தவாளுக்கு எக்ஸாமை பார்த்து பயம் கிடையாது. ஏன்னா என்ன கேள்வி வந்தாலும் எழுதிட முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட போவா. அடியேன் என்னன்னா என் முன்னாடி உட்கார்ந்து இருக்கவர் அப்படின்னா என் முன்னாடி இருக்கிறவர் அவர் நல்லா படிச்சதுனால நமக்கு ஒண்ணும் இல்லை, அவர் காட்டிட போறார் அதை பார்த்து நம்ம எழுதி பாஸ் ஆகிட போறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். அப்படி அடியனோட முன்னோர்கள் அவெல்லாம் எனக்கு திருவேங்கடமுடியானுடைய சரித்திரத்தை சொன்னதோ அப்பேற்பட்ட காலக்ஷேப ஆச்சாரியர் நாவல்பாக்க சுவாமி அவர் அந்த எனக்கு இந்த காலக்ஷேபத்தை பகவத் விஷய காலக்ஷேபத்தை அடியனுக்கு சொல்லிக் கொடுத்ததோ அந்த ஒரு பெரியவாளுடைய அனுகிரகம் அதனால பெரியவா இப்பேற்பட்ட ஆச்சாரியர்களோ அவெல்லாம் எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டா நம்ம ஒன்றும் புதுசா நம்ம யோசிச்சு சொல்லணும் அப்படின்னு நம்ம சம்பிரதாயத்துக்கு ஒரு புது விஷயம் பண்ணணும்ன்ற அவசியமே இல்லாமல் அப்படி சுவாமி தேசிகன் அத்தனை கிரந்தங்களும் நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அப்பேற்பட்ட வியாக்கியானங்கள் சுவாமி திருக்குறுகை பிரானா இருக்கட்டும் சாக்ஷாத் சுவாமியா இருக்கட்டும் பெரிய எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டா. நம்ம இப்ப என்னன்னா அதை எடுத்து ஒரு வாட்டி பார்த்து நம்ம சொல்லணும். அதுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணணும், பெருமாள் அந்த அனுகிரகம் பண்ணணும். ஆச்சாரியர்களிடம் முதல்ல காலக்ஷேபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணணும் அப்படின்னு அந்த பெரிய இதுவாக இந்த உபன்யாசங்கள். அந்த உபன்யாசமாக அடியேனால சொல்ல முடிஞ்சதுன்றது அதனுடைய சமய நிபந்தனையும் இருக்கு, 20 நிமிஷம் தான் சொல்லணும் அப்படின்னு. ஆனா இது எல்லாமே ஆச்சாரியருடைய திருவடியை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னும் விஸ்தாரமாக இதுக்கெல்லாம் பல சூக்ம அர்த்தங்களும் அனுபவங்களும் இருக்கு. ஒவ்வொரு ஆச்சாரியர்களும் இதை எப்படி அனுபவிச்சிருக்கா, அவ ஆச்சாரியர்கள் எப்படி சொல்லியிருக்கா அப்படின்றதெல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டு வந்தா இதுவே நம்ம காலம் ஜீவிதமே தன்யமாகும். அப்பேற்பட்ட ஆச்சாரியர்களுடைய திருவடியை பற்றி நம்ம வந்து சொல்லக்கூடிய விஷயம் இது என்ன அப்படின்னா, அடியேன் சொன்னது அப்படின்றது ஒரு ட்ரெய்லர் தான். ஆனா இது இன்னும் பெரிய விஷயமாக இருக்கிறதுனால அந்த திருவேங்கடமுடியான், அது மட்டும் இல்லை, ரங்கநாதனுக்கு அப்புறம் அதிக பாசுரங்கள் திருவேங்கடமுடியானுக்கு தான் 4000 திவ்ய பிரபந்தத்திலே. அதனால இன்னும் நம்ம பார்த்தது இப்ப குலசேகர ஆழ்வாரும் நம்ம ஆழ்வாரும் அவ நேரடியாக பண்ண, திருவேங்கடமுடியானுக்கு சில பாசுரங்கள்ல சில இடத்துல எல்லாம் அவ குறிப்பிட்டிருப்பான், அந்த மாதிரி சில பாசுரங்கள் இருக்கும். அது இல்லாம மற்ற ஆழ்வார்கள் பண்ணதும் பெருமாள் வந்து இதெல்லாம் நமக்கு அனுகிரகம் பண்ணணும், மேலும் மேலும் அவர் அதையும் நடத்தி கொடுக்கணும், ஏன்னா இதை நடத்தி கொடுத்தவர் அதையும் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு அந்த திருவேங்கடமுடியானை பிரார்த்தித்து, பிரசமித கவிதோஷாம் பிராக்ய போகானுபந்தாம் சமச்சித குணஜாத்தாம் சம்யகாச்சார யுக்தாம் சிதஜன பகுமான்யாம் ஸ்ரேயசீம் வெங்கடாத்ரௌ ஸ்ரீயமுபச்சினு நித்யம் ஸ்ரீனிவாச துவமேவா அப்படின்னு சுவாமி தேசிகன் திவ்ய தேச மங்களா சாஸ்திரத்தில் திருவேங்கடமுடியானுக்கு பண்ணும்போது இந்த கலிகாலத்தில் நம்ம போய் பெருமாளுக்கு உற்சவம் பண்றோம், நம்ம பெருமாளுக்கு நகை போடுறோம், நம்ம பெருமாளை பத்தி சொல்றோம் அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம யாரு பெருமாளுக்கு பண்றது, அவன் நடத்தி கொடுக்கணும், அவன் நம்ம மூலமாக அவன் நடத்திக்கிறான் அப்படின்றது தான் உண்மையே தவிர நம்ம சொல்றோம் நான் திருவேங்கடமுடியானோட பத்தி அடியேன் பண்ண உபன்யாசம் அப்படின்றது கிடையாது, அவன் நம்மளை வைத்து நடத்தி கொடுத்தான் அப்படின்றது தான் உண்மை. அதனால இப்பேற்பட்ட உற்சவங்களும் திருப்பி திருப்பி உபன்யாசங்களும் பெரியோர்களாலே திருப்பி திருப்பியும் கேட்கப் பெறணும் சொல்லப் பெறணும், இப்பேற்பட்ட உபன்யாசங்களை நடத்தி கொடுக்கணும்னா ஸ்ரீனிவாச துவமேவா, நீரே அனுகிரகம் பண்ணணும், நீர் எங்களை ஒரு கருவியாக வச்சு அது எங்களுடைய பாக்யம். அப்ப வந்து நம்ம சொல்றோம் இல்லையா, பெருமாளுக்கு வந்து சுவாமி அபிநவ ரங்கநாத சுவாமி இருந்தார், சுவாமி அபிநவ ரங்கநாத சுவாமி வந்து சுவாமி தேசிகனுக்கு பல்லக்கு கொடுத்தார். அந்த காலத்தில் வந்து சுவாமி தேசிகன் தூப்பல் தேசிகனுக்கு பல்லக்கு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். அவள் வந்து மைசூரில் போய் அபிநவ ரங்கநாத சுவாமி கிட்ட கேட்டான், இந்த மாதிரி பல்லக்கு பண்ணலாம்னு இருக்கும், தேவரால் முடிஞ்சது வந்து சமர்ப்பணம் பண்ணணும் கைங்கரியத்துக்குன்னும் போது அவர் சொல்லுவாங்க சுவாமி தேசிகனுக்கு பல்லக்கு இல்லையா அப்படின்னா அவர் அந்த ராஜா வந்து இவருக்கு ஒரு பல்லக்கு கொடுத்துருக்காரு, இந்த பல்லக்கு அடியனுக்கு எதுக்கு எடுத்துன்னு போறோம் அப்படின்ட்டு, ஒரு பெரிய பல்லக்கு, ஆச்சரியமான தங்க பல்லக்கு, அது யானை தந்தத்தாலே பதிக்கப்பட்ட ஆச்சரியமான பல்லக்கு, இன்னைக்கும் அந்த முதல் 10 நாள் முதல் 9 நாள் அந்த பல்லக்கில் தான் சுவாமி தேசிகன் கார்த்தால எழுவர், அந்த பல்லக்கை வந்து எடுத்து நீ இங்க வந்து தேசிகனுக்கு சமர்ப்பணம் அப்படின்ட்டு ராஜா கொடுத்தது அப்படியே தேசிகன், தேசிகனுக்கு பல்லக்கு இல்லாமல் அப்புறம் வேற யாருக்கு அப்படின்னு அப்ப எல்லாரும் கேட்டாலாம். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து இந்த புஸ்தகத்தில் போடலாம், டொனேட்டட் பை பரகால சுவாமி அப்படின்னு போடலாம் அப்படின்னு அதை போட்டு எழுதி அதை எடுத்து போய் சுவாமி கிட்ட காமிச்சிருக்கா. அவர் என்ன டொனேட்டட் பைன்னு என்ன எழுதிருக்கீங்க, யாரோட சொத்துப்பா, தேசிக்கனாலதான் நம்ம இங்க இருக்கோம், அவர் ஆத்திலேயே உட்காந்து அவருக்கே வந்து ரெண்ட் கட்டிட்டு நான் தான் கட்டினேன்னு சொல்ற மாதிரி இருக்கு, அவருக்கு கைங்கரியம் பண்றது நமக்கு பாக்கியம், அவர் நியமித்த மட்டம் இது, இதுல இருந்து நம்ம அவருக்கு என்ன டொனேட் பண்றது அப்படின்னு அப்பேற்பட்ட மகான்கள் இருந்திருக்கு. அதனால நம்ம சொன்னோம் அப்படின்றது கிடையாது, பகவான் நம்மளாலே சொல்ல வச்சான், பகவான் நமக்கு ஒரு கைங்கரியத்தை கொடுத்தான், பகவான் அந்த பல்லக்கை இவா மூலமாக வாங்கி அப்படிதான் ஆச்சாரியர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கா, அப்படிதான் அந்த வினயம் நமக்கு வரணும். சுவாமி தேசிகன் அதான் சொல்றார் வீணாபிசேஷமே வெங்கடசேனார். அப்பேற்பட்ட திருவேங்கடமுடியான பிரார்த்தித்தின் மேலும் மேலும் இந்த கைங்கரியத்தையும் இந்த உற்சவங்களையும் நீரே ஸ்ரீனிவாச துவைவா நீரே அனுகிரகம் பண்ணணும், பல பெரியோர்கள் மூலமாக நாங்களும் நிறைய விஷயங்கள், நிறைய சம்பிரதாய விஷயங்கள், நிறைய பக்தி எல்லாமும் ஆழ்வாருடைய ஹிருதயங்களும் ஆச்சாரியர்களுடைய திருவுள்ளமும் நாங்கள் தெரிஞ்சுக்கணும், இதுவே ஒரு பெரிய கைங்கரியம், அதுக்கப்புறம் திருமலையிலே வந்து உமக்கு கைங்கரியமும் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தித்து, எம்பெருமான் பொன்னமலை மேல் ஏதேனும் ஆவேனே அப்படின்னு அந்த திருமலையே விட்டு வந்துட்டாடியேன். எல்லாரும் நம்ம குடும்பத்தில் தம்பியாகட்டும் அம்மா அப்பாவாகட்டும் எல்லாரும் அங்கே திருவேங்கடமலையிலேயே இருந்து பூர்த்தியாக கைங்கரியம் பண்ணாலும், ஏதோ ஒரு இங்கிலீஷ் படிப்புன்னு ஆசைப்பட்டு அதில் நான் வெளியில் வந்தாலும் அந்த பகவான் எப்பேற்பட்ட தயாளுன்னா, ஆனாலும் நீ வாச்சக கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு நம்ம விட்டு வந்தவருக்கும் அவர் கொடுக்கிறார்னா அவர் எப்பேற்பட்ட தயாளுவாக இருப்பார். அந்த வாச்சக கைங்கரியத்தை அடியே எனக்கு கொடுத்தது பெருமாளை பிரார்த்தித்துண்டு அந்த பெருமாள் ஸ்ரீஹ்காந்தாய கல்யாண நிதியே நிதியேத்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் பிரபத்தியேதம் கிரிம் பிராய ஸ்ரீனிவாசானுகம்பயா இக்ஷுசாரஸ்ரவந்தியேவ இன்மூர்த்தியா சர்க்கராயிதம் நாதப்பரம் கிமபி மே த்வயினா தனீயம் மாதுர்தயே மயி குருஷ்வ ததா பிரசாதம் பத்தாதரோ விஷகிரி பிரணயே யதாசௌ முக்தானுபூதி மிஹதாஸ்யதி மே முகுந்தான் திரிவேங்கடமுடியான பிரார்த்தித்து முடித்துக்கவே கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.